வாயோ அடி அக்கம் பக்கம் யாரும் இல்ல என் கிட்ட வாடிப்புள்ள யாருக்கும் சொல்லாததை உன்னிடம் நான் சொல்லவா ரகசியம் எந்த அவசரம் நீ கொஞ்சம் அடி பெண்ணு உன்னோடு பேசத்தான் நிறைய இருக்குது பேபி தள்ளி போகாதே என் மனசு தாங்காதே என் கனவும் நீதானே என் உசுரும் நீதானே அடி குயிலே ஒரு பாட்டு பாடு மயிலே என்னோடு ஆடு உன்னை விட்டா எனக்கு யாரு உன் அசைகளை என்னிடம் கூறு மாமன் மனசுல நீ கள்ளமா நுழைஞ்சிட்ட நீ முறைச்சு பார்த்தாலும் பேபி அழகா இருக்கிற நீஜம்தான் நான் என் கனவுல வந்தவள் நீதானா கனவு தேவதே கண்டதும் இதயம் துடி துடிக்குது நீஜம்தான் நான் என் கனவுல வந்தவள் நீதானா கனவு தேவதே கண்டதும் இதயம் துடி துடிக்குது துடி துடிக்குது பட படக்குது அன்பே உன்னை காண நெஞ்சம் விரும்புது சொல்ல நினைக்குது உன்மேல் வைத்த காதல் பொண்ணே அகாயவன் நிலவே சேர்ந்து ஆட நீ வாருகே என் உயிரின் மறுபாதி நீ அடி என் மான் கோயிலே முத்துமிடவாடி முத்தலாகி உண்ட முத்தத்தால முத்தமா என்ன நீயும் மயக்கி புட்ட மாமனுக்கு ஆசையடி மாமா சீதா என் மனசுல நீ அடி லோக்கா லோக்கா கண்டபடி கட்டி புடி சட்டப்படி வச்சு கடி என்ன நம்பிக்கைய புடி கட்டு வண்டி மஞ்ச தாலி ஹே நீ ரொம்ப வடிவுதான் பேபி கேர்ள் உண்ட நம்பரதா கண்ணு ரெண்டும் பைரமா சொல்லு கொஞ்சி கொஞ்சி பேசணும் புள்ள என்னோட வா கனவுல வந்தவள் நீதானா கனவு தேவதே கண்டதும் இதயம் துடி துடிக்குது நீஜம்தானா என் கனவுல வந்தவள் நீதானா கனவு தேவதே கண்டதும் இதயம் துடி துடிக்குது நீஜம்தானா என் கனவுல வந்தவள் நீதானா கனவு தேவதே கண்டதும் இதயம் துடி துடிக்குது.